உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம். காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. மனிதன் பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சாயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. ஒரு பஞ்சாயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. மனிதன் பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. கம்பையும் கும்பையும் நீட்டுது. காலநிலைய மறந்து சிலது கம்பையும் கும்பையும் நீட்டுது. புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழ புடிச்சு ஆட்டுது. புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழ புடிச்சு ஆட்டுது. வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது. வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது. ஆனா காதோரம் நிறைச்ச முடி கதை முடிவு காட்டுது. ஆனா காதோரம் நிறைச்ச முடி கதை முடிவு காட்டுது. மனிதன் பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பொருளை கட்டி பொருளை கட்டும் தந்தை பச்சை புழுகை விற்று சலுகை பெற்ற மந்தை. பொருளை கட்டி பொருளை தட்டும் தந்தை பச்சை புழுகை விற்று சலுகை பெற்ற மந்தை. இதில் போலிகளும் காலிகளும் கொம்மலாட்டம் ஆடுகின்ற இந்தை சொன்னால் நிந்தை. இதில் போலிகளும் காலிகளும் கொம்மலாட்டம் ஆடுகின்ற விந்தை சொன்னால் நிந்தை. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னார். உப்புக்கல்லை வைரம் என்று மூடருக்கு முன்னால் உப்புக்கல்லை பைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் புலரி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா.